கவத்த அச்சு முறுக்கே அவ அன்புல தாயி புத்தில கிளவி மொத்தத்துல அவதான் யாரு தாய் கிளவி ஏன் கோச்சிட்டு போதியா தனிமா ஐயோ எங்கம்மாடி மீன் பாடி பாடி பாப்போம் விளையாடு தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி போல வருமா தனியா நடக்கும் சந்தனையா நானும் கூட வரவா அடிய பப்பாளி மனக்கும் தக்காளி மடியில் சாஞ்சாக்கா ஐச்சாலி அழகா சாரி புதுசா லவ் ஸ்டோரி அடிச்சு பார்த்தா கண்ணாங்காலி எசிரிச்சாலோ தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி தாய் கிளவி ஏ முக்கா துட்டு கப்ப கிளங்கே ஏத்தாச்சு முறுக்கே ஏத்து விட்ட மொத்தக்கிருக்கே ஏத்தனையும் நீதான் எனக்கே என் நிறுமா வைத்திஸ் குருமா மெல்ல நடமா நான் உம்மாமா என் முனிமா கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா ஐயோ என்றமா